രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭം നാഥയാമന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോ നിത്യമച്യുത പദാംബുദേഗ്മരഗ്മവ്യാമോഹരസ്തരിതരാനി തൃണായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തുതേകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവദയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേ രഘുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രീഹുകളം പ്രണമാമി മൂർധ്നാം ഭൂതം സരസ്വമഹദാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രീരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാംഗുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമന്നോത്രാഞ്ജനാദേത്രാഡഭ്യാസ്മ വിദ്യാലയം ശ്രീമന്നോത്ര ലക്ഷ്മണാരേത്രാർത്ഥം പ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാചേന്ദ്ര കടാക്ഷ സന്തത സുധാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നോത്ര വാഗവീചീയമണം പത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാജീശ യോഗീന്ദ്ര ഹയാച്ച പദസേവിനം ധ്രുമതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമത്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരി തടീ സിദ്ധമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിര സിദ്ധമധ്യാപയന്തി സോക്ഷിഷ്ടായാം സുദിന ഗലതിൻ വ്യാപലാകൃത്യ പുംസെ യോധാദസ്തേ നമൈനമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഹാം അന്നവയർ പുതുവൈ ആണ്ടാൾ അലങ്കർക്ക് പണി ചെറുപ്പാവൈ പൽപതിയും ഇന്ത്യയാൽ പാടിക്കൊടുത്താൽ നപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താലൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള വല്ല പൽവലയായ് നാടിനി വേങ്കടവർക്കെണ്ണ വിരിയെണ്ണയും മാറ്റം നാം കടവാ വന്നമേ നൽകി ശ്രീ വിഷ്ണുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലിയം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദ്ര യോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോരാമനന്യ ശരണ ശരണം പ്രപദ്യേ സർവേഭ്യ നമസ്കാര മാർഗരി മാസം 16th പാട്ട് ரொம்ப അർത്ഥമാണ് പാട്ട് പദാർത്ഥം പാർത്താലും ரொம்ப അർത്ഥമാ இருக்கும் സ്വാപദേശാർത്ഥം പാർത്താലും ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த பாட்டுல அந்த அளவுக்கு நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கா முதல் 5 பாத்திரங்கள் பகவானுடைய 5 நிலைகளை தெரிவிக்கிறதா இருந்தது மார்கழி திங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மாயனை மண் வரமதுரை மைந்தன் வரைக்கும் 6th பாத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு 15th பாத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு தோழிகளை எழுப்புவதாக அமைஞ்சது அது எல்லாமே பாகவதோத்தமர்களை பத்தி பேசின பாட்டு அந்த பாகவதோத்தமர்களை பத்தி பேசிட்டு இன்னிலிருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய பரிவாரங்களை போய் சேர்ற அதுவும் பெருமாளை எப்படி சேவிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்ட பாத்திரங்கள் இனிமே வரக்கூடிய ஒரு 5 பாத்திரங்கள் ஓ தேருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்கள் முதல் 5 பாத்திரங்கள் அதாவது புல்லும் சிலந்தின காலம் ஆரம்பிச்சு நோக்கிச்சு வர்க்கம் பர்யந்தம் மார்கழி திங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது அமைஞ்சிருந்தது இப்ப இன்னைக்கு அதன் பிரகாரம் பார்த்தால் 16th பாத்திரத்திலிருந்து 20th பாத்திரம் பர்யந்தம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த பாத்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்ற மாதிரி வந்த பாத்திரங்கள் இந்த 16th to 20th பாத்திரங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இப்ப அந்த உத்தமன் பேர் பாடியாச்சு அந்த உத்தமர் பார்க்க போகணும் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய திருமாளிகைக்கு உள்ள நுழைஞ்சு அவனை பார்க்க போகணும் அப்போ அவனை போய் அடையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் இடத்துலையும் அனுமதி பெற்று போகணும் இல்லையா நாம கோவிலுக்குள்ள எப்படி போகணும் கோவில்ல இருக்கக்கூடிய ஒழுகு பிரகாரம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சில சாஸ்திரார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாச்சியார் இந்த பாட்டுல நமக்காக கொடுக்கிறார் அதன்படி இந்த பாட்டு ரொம்ப வசந்த பாட்டுன்னு சொல்லி பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோஷில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் சூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கிறவும் நீ கேளோரென்பாவாய் இதுவரைக்கும் 10 பெண்கள் எழுப்பப்பட்டார்கள் அதாவது 5th-6th பாத்திரத்துல ஆரம்பிச்சு 15th பாத்திரம் வரைக்கும் இது உபலக்ஷணம் 10 பேர் தானே இருக்கா அந்த குதியில அப்படின்னால் அவோ ஓ 500,000 பேர் இருக்கா 500,000 பேர்ல மொத்த பெண்களை எழுப்பினதாக தான் நாம எடுத்துக்கணும் ஆனால் 10 பெண்கள் எழுப்பினா இங்க பாத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா அது மாதிரி இது சாலிபுலா கம்யாயம்னு பேரு. ஆக கூடி 10 பெண்களை எழுப்பினதுன்றது ஒரு உபலட்சணம், மற்ற பெண்கள் எல்லாம் எழுப்பினதாக நாம எடுத்துக்கணும். அப்படின்னா இன்னிலிருந்து வேற கட்டத்தில் போயிடுற ஆண்டாள் என்ன கட்டம் அப்படின்னா, நம்ம பெருமாளை சேவிக்க போறோம். பெருமாளை சேவிக்க போறப்போ க்ஷேத்ராதிபதி துவார அத்தியக்ஷாதிபதின்னு அவன் அந்த ரெண்டு பேருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் நாம உள்ள போகணும்னு இருக்கு. இது வந்து ஒரு சாஸ்திரத்தோட கட்டளை. இது இடது கை வலது கை அறியாதவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா. அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தின் பின்னாடியும் சொல்ல போறா. அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு இப்பேற்பட்ட உன்னதமான சாஸ்திரத்தினுடைய கட்டளை எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த சாஸ்திர விதியை தெரிஞ்சு காட்டாலும் கூட தெரிஞ்சின்றவாளுக்கு ஏற்பட்ட ஒரு தன்மையானது இவாளுக்கு வந்துருச்சான். ஏன் அப்படின்னா, அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்த பிரேம தான் காரணம். எம்பெருமானிடத்துல ஒரு அத்தியந்த பிரேம இருந்தால் நாமோ என்னத்தான் சாஸ்திர விதி பிரகாரம் நடக்கவே இல்லைன்னாலும், எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமையின் பேர்ல நாமோ சாஸ்திரங்களை தானாகவே தெரிஞ்சு போமா. இது இந்த பாசுரத்தினால தெரியறது. அப்பேற்பட்ட ஒசந்ததான ஒரு சாஸ்திரத்தை நமக்கு தெரிவிக்கிறார். இது ஸ்ரீரங்கத்துல கீழ் வாசல்ல பார்த்தால் சண்ட பிரசண்டர்கள், தெற்கு வாசல்ல பார்த்தால் பத்ர சுபத்திரர்கள், மேல் வாசல்ல பார்த்தால் தேவ விஜயாள், வடக்கு வாசல்ல தாத்தா விதாத்தா, இப்படி அங்கங்க அஷ்ட திக்பாலகர்கள் சொல்லுவார், அங்கங்க துவாரபாலகர்கள் இருந்துட்டு இருக்கா. எந்த வாசல் பக்கம் போனாலும் உள்ள போகணும்னாலும் அவளுடைய நியமனம் பெற்றுதான் உள்ள போகணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது இல்லையா. அதனால அவளுடைய நியமத்தை பெறது எப்படி அப்படின்றத காட்டுறா இந்த பாசனத்தினால நாச்சியார். ஏன்னா வாசல்ல கண்டாதி நாம திருவாராதனம் பண்றோம், கிரகத்துல ஆத்துல திருவாராதனம் பண்றப்ப கூட சேவிச்சுட்டு கூர்மாதின் திவ்யலோகம்ன்ற ஸ்லோகங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு கண்டாதி துவாரபாலோ நமகான்னு சொல்லி அவளை பிரார்த்திச்சுட்டுதான் நம்ம கதவையே திறக்கணும் இல்லையா, கோவில் ஆழ்வாருடைய கதவையே திறக்கணும். அப்படி சாஸ்திரம் இதெல்லாம் விதிச்சிருக்கு. இப்போ பாமர தினங்களா இருந்தால் கூட வேதத்துல சொல்லப்பட்ட அந்த நியமங்களை பின்தொடரணும் இல்லையா. ஸ்ரீ வைஷ்ணவர்களை வேதங்கள் என்ன பண்றது அப்படின்னா, வைஷ்ணவால வேதங்கள் தானாவே பின்தொடருமா. நாம என்னதான் வாண்டான ஒதுக்கிட்டாலும் கூட நம்மள வேதம் பின்தொடர்ந்துட்டேதான் வருமா இல்லையா. அதனால இவாள் பரமபக்தலா போயிட்டு அப்படின்னால, இந்த கோபியர்கள் கிருஷ்ணன் பேர்ல வச்சிருக்க அத்தியந்த பிரீத்தினாலையும் அத்தியந்த பக்தியினாலையும் பரம பாகவத்தாலா போயிட்டபடினால அவளை வேதம் தாக்காதா பின்தொடர்ந்துட்டே வருது இல்லையா. ஏன்னா வேத விகித கர்மாக்களை விட்டவாள் அத்தியந்த நீச்சர்கள் ஆயிடுவா. அதனால வேத விகித கர்மாக்களை விடக்கூடாதுன்றது பெருமாளுடைய கட்டளை இல்லையா. ஸ்மிருதி சுத்தி ஸ்மிருதி மமை வாஜ்யானே பெருமாள் சாதிக்கிறார். அதனால ஆஜ்யா உள்ளங்க திட்டத்தி சச்ச மம துரோகின்ற, அதனால இவாள் வேத வீட்ட கர்மாக்களா உத்தவாளா ஆகக்கூடாது. என்னதான் இவாள் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இல்லையா, ஏற்கனவே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தைன்னு சொல்லிட்டு அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இவாள் எங்க வேத வீட்ட கர்மாக்களை உற்ற போறாளோன்னு சொல்லிட்டு வேதம் பயப்படுறது. ஏன் அப்படின்னா இவாள் பெருமாள் பேர்ல பரம பிரீத்தியோடு இருக்கா, பரம பெருமாள் இடத்துல பரம பிரேமையோடு இருக்கிறவாளுக்கு தான் ஏதாவது உபகாரம் பண்ணணும்ன்ற காரணத்தினால வேதம் தானாகவே தேடி வருது இல்லையா. வேதம் பின்தொடர்ந்து வந்து இவாளை என்ன பண்றதா, வேத விகித கர்மாக்களை பண்ணும்படி வேதமே தூண்டுறது இவாள். ஆக கூடி இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பெருமாளிடத்துல பரம பக்தியோடு இருக்கிறவாளுக்கு எல்லா விதத்திலும் உபகாரம் தானாகவே வந்து சேரும்ன்றது அர்த்தம். அவளுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, அவள் பரம பாகவதர்களா இருந்தால் மட்டுமே போரும். பெருமாளுக்கார பாரமார்த்தியம் அதாவது பரதேவதா பாரமார்த்தியம் இருந்தாலே போரும். ஆக்கிஞ்சன்யமோ அனன்யகதித்வமோ இருந்தாலே போரும். இதெல்லாம் இருந்தால் சாட்சாத் வேதமே அவளை ரட்சிக்கும்னு இந்த பாசுரத்துல நமக்கு தெரியக்கூடிய வசந்த சாஸ்திரார்த்தமான ஒரு விஷயம். ஆக இந்த ஆயர்குல பெண்களுக்கு பாகவதர் இவா பாகவதர்களா இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எம்பெருமானுடைய எம்பெருமான அடையிற வழி அந்த உபாயமானது தானாகவே தெரியுது. ஏன்னா எம்பெருமான் தான் உபாயம், அவன் எம்பெருமானுடைய அடையிற வழிதான் உபாயம், அவன் தான் உபேயம் அப்படின்னு உபாய உபேய விபாகங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத வேதமே இவாளுக்கு சிக்ஷிக்கிறதான். ஆக கூடி எந்தெருமான அடையறத்துக்கான மார்க்கத்துல முதல் பிரவேசம் பாகவதாலெல்லாம் எழுப்பினான். பாகவதாலை எழுப்பி பாகவதாலோடு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எந்தெருமான போய் அடைந்த அடையறத்துக்கான மார்க்கத்தை பார்த்தாள். இப்போ பாகவதர்கள் எல்லாம் முன்னே உள்ள போகணும், நேர உள்ள போக முடியுமா? உள்ள போக முடியாது. அங்க வாசல்ல ரெண்டு பேர் நின்று இருக்காங்க, அவள்கிட்ட போய் பிரார்த்திக்கணும் இல்லையா? முக்கு வைசிங்களோட வியாக்கியானத்துல முக்கு வைசிங்கர் எழுதியிருக்காரு, லௌகீகத்திலயும் ஆபீஸ்ல போனால் நாம டைரக்டா தாசில்தார் ஆபீஸ்க்கு போறோம், நேர போய் தாசில்தார பாத்துறோம்னா முடியுமா இல்லையா? வாசல் கதவு திறந்து நேர உள்ள போய் தாசில்தார பார்க்கிறேன் அப்படின்னா முடியுமா? இல்ல. தாசில்தார பார்க்கணும்னா கூட வாசல்ல பியூன் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன வேணும்னு கேட்பான் இல்லையா? அவனிடத்துல போய் நாங்க இந்த காரு தாசில்தார பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லுவோம். எதற்காக தாசில்தார பார்க்க வந்திருக்குன்ற ரீசன் கேட்பான் அவன். ஏன்னா இது உனக்கு எனக்கு அவசியம் இல்ல, நான் நேர தாசில்தார்கிட்ட பேசிக்கிறேன், நீ போய் தாசில்தார்கிட்ட நான் வர்த்தமானம் மட்டும் கேட்டு சொல்லு சொல்ல முடியுமா இல்லையா? அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அதனால நாம வாயில் காப்பாளன்ட்ட இந்த காரணத்துக்காக பார்க்க வந்திருக்கோம்ன்ற விஷயத்தையே சொல்லி அனுப்பணும் இல்லையா? அது மாதிரி இவாள் துவாரபாலர்கிட்ட போய் நின்று துவாரபாலர்கள் பிரார்த்திக்கிறா, நாங்க கிருஷ்ணனோட அடையறத்து வந்திருக்கோம், கிருஷ்ணன் அடையறத்துக்காக நாங்க நோன்பு நோக்கிறோம், ஆகையினால எங்களை உள்ள விடணும், நாங்க அந்த மாயனை பத்தி மாயனை சேவிக்க வந்திருக்கோம். அதனால மாயனை அடையிறது மட்டும்தான், ஏன்னா லோகத்துல அவனை தவிர வேற யாரும் அடைஞ்சாலும் இந்த மோட்ச பலன் கிடைக்காது, நாங்கெல்லாம் மோட்ச பலனை எதிர்பார்த்து வந்திருக்கோம், நாங்க முதல் நாள்ல இருந்தே இதையெல்லாம் பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கோம். இது எப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கோம், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும்னு ஐயா செய்யும் கிருசைகள் கேளுகிறோம்னு சொல்லிட்டு செய்யாதன செய்யும்னு சொல்லிட்டு இப்படி கிருத்தியம் அகிருத்தியம் இதெல்லாமும் நாங்கெல்லாம் தெரிஞ்சுட்டோம் ஐயா. ஓங்கி உலகத்துல உத்தமன் செயற்பாடி வந்திருக்கோம், பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் போகணும்ன்ற விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுட்டோம். பரம பாகவதால்லாம் இங்க கூட வந்து நிக்கிறா, அதனால பரம பாகவதால்லாம் இருக்கும்போது எந்திரமான் எங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அதனால துவாரபாலர்களே நீங்களும் எங்களை ரட்சிக்கணும், எங்களை ரட்சிச்சு எங்களை எந்திரமான அடையறதுக்கான வழியை நீங்க எல்லாம் எங்களுக்கு தேடி தரணும்னு சொல்றான் இல்லையா. அப்படி இந்த பாசுரமானது அவ்வளவு ஒரு ஏற்றதான பாசுரம். பெருமாள் யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்றான் இல்லையா, யோகக்ஷேமம் வகாமியகம்ன்றது பகவான் ஒரு ஒரு வைஷ்ணவனுடைய நல்ல நடத்திய பார்த்தால் தானாவே உண்டு பண்றான். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபனிஷத் வாக்கியமே தான், ஏச ஏவ சாது கர்ம காரயத்திதம் எமேபியோ லோகேபியோ உண்ணி நீசதி, ஏச ஏவ அசாது கர்ம காரயத்தி தம் அதோ நினீசத்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இவா செய்யாதன செய்யோன்னு சொன்னா முன்னாடியே, இவாளுக்கு நல்ல புத்திய பெருமாள் உண்டு பண்ணியிருக்கான், அதனால செய்யாதன செய்யோம்னு இவாள் ஏற்கனவே அகிருத்தியங்கள் அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ அதெல்லாம் விட்டுட்டாயிரம் இல்லையா. இதையெல்லாம் எம்பெருமான அடையறதுக்கான வழிகள்ல இதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் சிலது நிஷேதிச்சிருக்கு. அந்த சாஸ்திரங்கள் எதெல்லாம் நிஷேதிச்சதோ அதெல்லாம் அவ பண்ணாம இருந்துட்டா, ஆகையினால அவளுக்கு நல்ல நடத்தியானது வந்துருக்கு இல்லையா. ஏன்னா ஏசையவ சாது கர்ம காரியத்தை, எவன் ஒருவன் நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கானோ அவனை எம்பெருமான் மேல் நோக்கி அழைச்சிட்டு போறான்னு உபனிஷத் வாக்கியம். அதனால இவா நல்ல காரியத்தையே பண்ணிட்டு இருக்கா, எம்பெருமான அடையறதுக்காக சில விதிமுறைகள் இருக்கு, அந்த விதிமுறைகள்ல இவாள் 75% தாண்டிட்டான். 75% தாண்டினபடினால இவாள மேல் நோக்கி அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுக்கு இருக்கு. ஆகையினால எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால தான் தன்னுடைய ஆக்யம் அப்படிதான் சொன்னப்பட்டபடினால, யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா சொன்னப்பட்டபடினால எம்பெருமான் இவாளுக்கு நல்ல நடத்திய உண்டு பண்றான். அப்படி நல்ல நடத்தி உண்டு பண்ணவே இவாள் என்ன பண்றா, வாசல்ல வந்து நின்றுண்டு அந்த கிருஷ்ணனை அடையறதுக்காக அந்த துவாரபாலகர்கள் பிரார்த்திக்கிறா இல்லையா. நாச்சியாரே இந்த விஷயத்த நாச்சியாரே சாதிக்கிறா, வில்லி குதுவை விட்டு சித்தர் தங்களை தேவரை வல்ல பரிசு வருவிப்பாரேல் அது காண்டுமே அப்படின்னு ஆச்சாரியனை முன்னிட்டு சேவிக்கிறதா நாச்சியாரே தெரிவிக்கிறா இந்த விஷயத்த. ஆக கூடி இந்த விஷயமானது, இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட விஷயமானது ரொம்ப சாஸ்திரார்த்தமான விஷயம் இல்லையா. இப்படித்தான் சேவிக்கணும்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஆச்சாரியனை முன்னிட்டு சேவிக்கணும்னு சொன்னோம். ஏன்னா யார யார அழைச்சி ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பட்டர் சாதிக்கிறார் நஞ்சியர்கிட்ட பெரிய பெருமாளே தஞ்சம் அப்படின்னு யார் இருக்காளோ அந்த தஞ்சம் இருக்கிறவரை நாம பிரசீதனம் சேவிக்கணும், அதனால நீரும் தஞ்சம் இருக்கும் அப்படின்னு பட்டர் கிட்ட சாதிக்கிறார். அதனால ததிய புரஸ்காரம்னு சொல்லியிருக்கு, ததிய புரஸ்காரத்தோட எம்பெருமான் செல்லணும். ததிய புரஸ்காரம்னா பாகவத்தால் இருக்கா, பாகவத்தால் நம் பக்கல்ல இருக்கிறதே நமக்கு பெருமை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம பெருமாள்கிட்ட போய் சேரணும். அதனால இந்த பெருமை லோகத்துல பாருங்க புராண இத்திகாசங்கள்லயும் இருக்கு. சூர்பனகைக்கு இது இல்லை இல்லையா, சூர்பனகை பாகவதால முன்னிட்டு கொண்டு பெருமாளை போய் சேரல. ஒரு அகம்பாவத்தோட தன்னுடைய சரீர சௌந்தரியத்துல இருக்கக்கூடிய ஒரு அகங்காரத்தோட அவ போய் எம்பெருமான அடையணும்னு நினைச்சா இல்லையா. ஒருவேளை அவள் பாகவதால் மூலமா போய் இப்ப சபரி எடுத்துருந்தோ, சபரி பரம பாகவதியா இருக்கிறபடினால சபரி கடிச்சு கொடுத்த பழத்தை கூட எம்பெருமான் தாட்டான் இல்லையா. அதனால பரம பாகவதால் பக்கமாக போய் எம்பெருமான் அடையறதுக்கான வழி அவ தேடிந்தானா, கண்டிப்பா கிடைச்சிருக்கலாம் இல்லையா. சூர்பனகைக்கும் நல்ல கறி கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவள் ஒரு செருக்குனால, அவள் சௌந்தரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு செருக்குனால அவள் எம்பெருமான தானாகவே போய் அடைஞ்சிட முடியுன்ற ஒரு எண்ணத்தினால அவ போனான். விபீஷணன் அப்படி போலையே, அவ குடும்பத்திலேயே இருக்காரு பாருங்க. விபீஷணன் அப்படி போல, விபீஷணன் என்ன பண்ணா, நேர போய் பரம பாகவதால முன்னிட்டு கொண்டு எம்பெருமான போய் சேவிட்டான் இல்லையா. நிவேதேத்து மாம் கிப்ரம் விபீஷணன் உபஸ்தான், மாம் கிப்ரம்னு சொல்லிட்டான். என்ன போல நீச்சமானவர்கள் லோகத்துல கிடையவே கிடையாது. இப்பேற்பட்ட நீச்சனை கூட ரட்சிக்கக்கூடிய ஒரு வாத்தல்யம் எம்பெருமான் இருக்கு. ஆகையினால அந்த வாத்தல்யம் படைத்த ராகவன் இருக்கானே, அவன் இடத்துல போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, சர்வலோக்கு சரண்யனவன் அவன் சொன்னான். அப்போ பரம பாகவதால முன்னிட்டு கொண்டு போனபடினால அவனுக்கு ஏற்றம் ஜாஸ்தியாகவே காணப்பட்டது. இது இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. பாகவதால் எம்பெருமான் சர்வ விலக்ஷணன், எல்லாருக்கும் மேம்பட்டவன், இப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த மாதிரியான எண்ணம் இருந்ததுன்னா அந்த பாகவதர்ல காட்டிலும் அந்த பாகவதர்கள், அந்த பாகவதர்கள் ரொம்ப சிறந்தவாள். அந்த பாகவதர்ல போய் நாம தேடிட்டு போனால் அந்த பாகவதர்கள் நமக்கு நல்ல விஷயங்களே சொல்லி கொடுப்பான். அப்படி ஆண்டாளானவள் எம்பெருமான்கிட்ட போய் அடையறதுக்காக ஆறாவது பாத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு பதினைந்தாவது பாத்திரம் வரைக்கும் பாகவதர்களே இருக்கணும். இப்ப அந்த பாகவதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றா அப்படின்னா, இந்த நல்ல விஷயத்தை ஆண்டாளுக்கு போதிச்சு கொடுக்கிறான். இது இந்த பாசுரத்துல காண்பிக்கிற ஒரு விஷயம். இப்போ ரொம்ப அழகான பாசுரம்னு சொன்னோம். எப்படி என்ன, எப்படி இருக்கு அந்த பாகவதாளத்துக்கு பெரியவாள் வியாக்கியானம் வந்திருக்கா. சிவபக்தியா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவே தான் நமக்கெல்லாம் தஞ்சமா இருக்கணும். எம்பெருமான தவிர ஒரு வேற எங்கேயும் காண கிடைக்காத ஒரு லட்சணம் எங்க இருக்கு அப்படின்னா, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான தர்மம் அது எது அப்படின்னா சிரியப்பசித்துன்ற ஒரு தர்மம் இல்லையா. மற்ற எல்லா ஆச்சாரியரும் பார்த்திருந்தோம், கிரந்த கர்த்தாக்கள், அந்த கிரந்த கர்த்தாக்கள் எல்லாருமே இந்த சிரியப்பசித்துவத்தை முன்னிட்டு கொண்டுதான் தன்னுடைய கிரந்தங்களே ஆரம்பித்தா. அது ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியா இருக்கட்டும், சோத்திரத்தனம் பண்றதுக்கு முன்னாடி சதுஸ்லோகின்னு ஒண்ணு திராட்டிய பத்தி பண்ணார், சதுஸ்லோகியா இருக்கட்டும், எம்பெருமானாருடைய கத்தியங்களாகட்டும், சுவாமி தேசிகனுடைய சீஸ்துதியா இருக்கட்டும், கூடத்தாழ்வாருடைய ஸ்ரீஸ்தவமா இருக்கட்டும், பராசர பட்டருடைய குண ஸ்ரீகுணத்த கோஷமா இருக்கட்டும், இப்ப நந்தியரோட சீசுத்த பாஷ்யங்களா இருக்கட்டும், லக்ஷ்மி தந்திரம் முதலான ஆகம சாஸ்திரங்களா இருக்கட்டும், ஆழ்வார்களுடைய சீசுக்திகளா இருக்கட்டும், இத்திஹாச புராணங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கூட சுயப்பதித்தத்தை முன்னிட்டு கொண்டுதான் ஐயா சுயப்பதியாய் அவாப்பு நல்லா பாத்துக்கலாம். லோகத்துல உபன்யாசம் பண்ற பெரியவாழ்கிட்ட ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிப்பா அப்படின்னா அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. அதனால சுயபதித்துவம் ரொம்ப முக்கியம். அப்படி பரமாத்மா இடத்துல எவ்வளவோ கல்யாண குணங்கள் இருக்கு, ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய அந்த குணம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்ப சௌசீல்யம் எப்படி அப்படின்னா, சௌசீல்யத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றா பெரியவாள், மகத்தோ மந்திரித்தக நீரந்தீர சம்சேஷா சௌசீல்யம் சொல்லியிருக்கான். அதாவது ரொம்ப வசத்தியான இடத்துல இருக்கிறவன் பரம நீச்சனோட பழகினால் அதுக்கு பேர் சௌசீல்யம் இல்லையா. எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமலே அப்பேற்பட்ட வசந்த இடத்துல இருக்கக்கூடியவன் பரம நீச்சனோட பழகினா அதுக்கு பேர் சௌசீல்யம். லோகத்துல பாருங்கோ, ராமாயணத்துல பல இடங்கள்ல நீங்க சௌசீல்யத்தை பார்க்கலாம் இல்லையா. அப்படி சௌசீல்யம்ன்றது ஒரு வசத்தியான குணம் பெரும். இந்த குணம் எப்படி வந்தது அப்படின்னா, சாட்சாத் மகாலட்சுமி இடத்துலயும் வந்தது, மகாலட்சுமியின் இடத்துலயும் வந்தபடினால இந்த குணத்துக்கு ஒரு ஏற்றம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி இந்த சௌசீல்யத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, திருப்பாவையில பார்க்கலாம் அநேக இடங்கள்ல. ஏன்னா நாச்சியார் நமக்காக அவதரிச்சு நம்மளை உஜ்ஜீவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நம்மளையெல்லாம் இதனால் வரை, இதனால் வரைனா 15 பாசுரங்கள் வரை பரம கிருப்பையோட நாம பெருமாள் இடத்துல அழைச்சிட்டு போறோம். அவன் பரம கிருப்பையோட பெருமாள் இடத்துல அழைச்சிட்டு போற அப்படின்னால எம்பெருமான காட்டிலும் அதிகமான ஒரு சௌசியம் யார் இடத்துல இருக்கு அப்படின்னா பிராட்சியின் இடத்துல இருக்கு. இல்லையா? அப்படி நான்கு பாகங்களா, இல்லையா, இதுவரைக்கும் 15 பாசுரங்கள், அந்த 15 பாசுரங்கள்ல 4 பாகத்துல நாம இது வரைக்கும் 4 பாகமாக அனுபவிச்சோம். இப்ப 16 பாசுரங்கள்ல இருந்து இங்க அர்த்தத்தை பார்க்க போறோம். அப்போ ஒவ்வொருத்தரா எழுப்பணும்னு சொன்னா இல்லையா, ஒரு ஒரு ஆத்துக்கு போய் ஒவ்வொருத்தராக எழுப்பி கோஷ்டியில சேர்த்துட்டா இல்லையா. பரம் பாகவத கோஷ்டின்றது ரொம்ப வசதி, ஆகையினால ஒவ்வொரு ஒரு கோஷ்டியாக போய் ஒரு ஒரு ஆத்துக்கு போய் கோஷ்டியை சேர்த்தா. இது சேர்த்த கோஷ்டியை என்ன பண்றது அப்படின்னா பெருமாவிடத்துல அழைச்சின்னு போனோம். அதனால பெருமாவிடத்துல அழைச்சின் போறா. அது எப்படின்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயில் காப்பானே, நந்தகோபருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறா இந்த பாத்திரத்துல. நந்தகோபருடைய கோயில் காப்பானே, ஏன்னா இது இந்த ஆ வந்து கிருஷ்ணனுக்கு சொந்தம் இல்லை, சாக்ஷாத் நந்தகோபனுக்கு சொந்தம். இல்லையா? நந்தகோபனுடைய, ஏன்னா கிருஷ்ணனுடைய கோயில் காப்பானேன்னு சொல்லிருக்கலாம், ஆனால் கிருஷ்ணனுடைய கோயில் காப்பானேன்னு சொல்லாம நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு சொன்னான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நேர பகவானே போய் எழுப்பிருக்கலாங்க அப்படின்னா. இல்ல, நந்தகோபனை ஏன் இழுக்கணும் நடுவுல, நேர பகவான்கிட்ட போயிருக்கலாம் இல்லையா. அப்படி சொன்னா இங்க பகவானுடைய திருவுள்ளம் உகக்கும்படியா ஆண்டாள் பாசுரம் அமைச்சிருக்கா. என்ன 3000 படியில வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய வாசியாமத்துல சாதிக்கிறார் இந்த விஷயத்த. பகவானுடைய திருவுள்ளம் எப்படிதான் உகக்கிறது இந்த இடத்துல அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போறான். 14 ஆண்டுகள் காட்டுல வாசம் பண்ணிட்டு திரும்பி வரப்போ தேசிகன் பாடுகிறார், புஷ்பக ரச ரபச கத கோஸ்பதி கிருத ககனார்ணவா பிரதிஜார்ணவதரண கிருத க்ஷண பரத மனோரத சம்யுத சிம்மாசனாதிரூடா. அப்படி இது ரகுநாத கத்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு கத்தியம். இதே ராமாயணத்துல இருக்கு, பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சன்யாம் லக்ஷ்மணாக்ரஜா பராத்வாஜாசிரமம் பிராப்திய வவந்தே நியதோ முனிம் அப்படின்னு பூர்த்தியா 14 ஆண்டுகள் வாசம் பண்ணிட்டு பஞ்சமி ஸ்திதி அன்னைக்கு பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமத்தை அடைந்தார் ராமன். அப்படி பரத்வாஜ ஆசிரமத்தை அடைஞ்சிட்டு அங்கேருந்து ஆஞ்சநேயர அயோத்திக்கு அனுப்புறாரு. அயோத்திக்கு அனுப்பி பின்னாடியே கிருஷ்ண விமானத்துல வந்துருக்கார். சீதா பிராட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, பல பேர் நின்று இருக்கா, விமானம் விதிஷனோட சேர்ந்து விமானம் வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப அயோத்தி மாநகர் தெரியறது. சீதை இடத்துல சொல்றப்போ ராமன் சொல்ற, நம்ம ஊர் வந்துருச்சு பாருன்னு சொல்லல, நம்ம ஊர் வந்துருச்சு நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லாமல், ஏஷா சா திருஷ்யதே சீதே ராஜதானி பிதுர்மகம், இது அப்பாவுடைய ராஜதானின்னு சொல்றாரு. இல்லையா? இது தான் ராஜதானின்னு சொல்ல, அப்பதான் போய் சேர்ந்துட்டாரு. எப்படிதான் பரதனும் பாதுகாப்பு பாவத்து மூலமாக பரதனும் நான் ராஜ்யத்தை குடிக்கிறதுக்கு தான தயாரா இருக்கிறப்போ தன்னுடைய ராஜதானி வந்துருச்சுன்னு சொல்லாமல், ஏஷா தா ராஜதானி சீதா சீதே திருஷ்யத்திலே மம பித்துஹு, என்னுடைய அப்பாவுடைய ராஜதானியானது தெரியறது பாரு அப்படின்ற. அப்படி பிள்ளையோட கடமை என்ன அப்படின்னா, அப்பாவை காட்டிலும் ஞானவானா இருக்கணும், பொருளை சேர்க்கறதுல ரொம்ப சக்தி படைத்தவனா இருக்கணும். அதுவும் எப்பவும் அப்பாவுக்கு ஒரு பெருமையை சேர்த்துட்டே இருக்கணும், அப்பாவுக்கு பெருமையை சேர்த்துட்டு அதன் மூலமாக அப்பாவை நல்ல கதி அடைய வைக்கிறதுக்கு பார்க்கணும். அதனால தந்தை தான் சாமானியம், தந்தையே சாமானியனா இருக்காருன்னா அவரை காட்டிலும் அத்தியந்த நீச்சமா நாம இருக்கூடாது. இல்லையா? இந்த லோகத்துல பாருங்க, ராமன் போல ஒரு ஞான அனுஷ்டானத்துல இருக்கிறவா யாருமே கிடையாது. மனுஷனாக வாழ்ந்து காட்டுறாங்க இல்லையா பரமாத்மா. இல்லையா? சுக்ரீவனத்துல ராமன் சொல்றான், இல்லையா, பரதா பரதன் போன்ற ஒரு சகோதரன் கிடைக்கிறது கஷ்டம், சுக்ரீவனை போல ஒரு சிநேகிதன் கிடைக்கிறது கஷ்டம், அப்பாவுக்கு என்ன போல ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. இதையும் ராமாயணத்துல வருது. இது தற்பு வயசு இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். இது அப்பட்டமான ஒரு தற்பு வயசு தான் சொல்லணும், சாஸ்திரத்துக்கு விரோதம் இது. அப்படி இருக்க ராமன் ஏன் இந்த மாதிரி சாதிச்சார் அப்படின்னா, பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா, அது அவளுடைய ஆச்சாரியருடைய வியாக்கியானம் இப்படி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல, எப்படி ராமன் அந்த மாதிரி சாதிப்பாருன்னு சொல்லி அதுக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, என்ன போன்ற அப்பாவுக்கு பிள்ளை பிள்ளை கிடைப்பார்களான்றதுக்கு, இப்பிள்ளை கிடைப்பது கஷ்டம்ன்றதுக்கு, எனக்கு அப்பா கிடைச்ச மாதிரி வேற யாரு கிடைப்பா இல்லையா, கணம் கூட என் மகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் பிராணனையே தியாகம் பண்ற அளவுக்கு எனக்கு அப்பா கிடைச்ச மாதிரி வேற யாரும் கிடைப்பா. அதனால என் பேர்ல எங்க அப்பா எவ்வளவு பிரீத்தி வச்சிருந்தார் அந்த அளவுக்கு அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு ராமனுடைய திருவுள்ளமோ வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த இடத்துல சாதிக்கிறார். அப்படி பிரத்யக்ஷ தேவதையா இருக்கக்கூடிய அப்பாவை பத்தி சொல்லியே ஆகணும் இல்லையா. அதுவும் அந்த தத்துவத்தை சாட்சாத்த இந்த சாரத்தை நமக்கு சொல்லபடியினால இந்த பாத்திரம் அவ்வளவு ஏற்றதான பாத்திரம் அப்படின்னு பெரியவர் வியாக்கியானம் பண்ற. சரி, தசரதனுக்கு பெருமை இருக்கு வாஸ்தவம், நந்தகோபனுக்கு என்ன பெருமை இருக்கு கேள்வி வரும் இல்லையா. நந்தகோபனுக்கு பெருமை பெருமாளையே பிள்ளையா பத்திரினால பெருமை. அதுவும் சர்வலோகத்துக்கும் நாயகன் பரமாத்மா, அவனுக்கும் நாயகன் யார் அப்படின்னா இந்த பாத்திரத்துல தெரியுது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, நாயகனுக்கெல்லாம் நாயகன் இல்லையா, நாயகன் பரமாத்மா, அந்த நாயகனுக்கு நாயகன் யாரு நந்தகோபன். சரி, நந்தகோ ஏன் அப்படின்னா நந்தகோபனை பார்க்கிறப்போ வாய் பொத்தி கை கட்டி நிக்கிறாராம் பெருமாள். சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடியவர், சகல காரியத்தையும் க்ஷண மாத்திரத்தை செஞ்சு நிற்கக்கூடிய சர்வசக்தன், அப்பேற்பட்டவன் நந்தகோபனுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறானா, அவ்வளவு பெருமை உடையவர் உடையவர் யாருன்னா நந்தகோபன். அந்த அளவுக்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நந்தகோபனுக்கு இவ்வளவு ஒரு ஏற்றம் கொடுத்தாராம். அதுவும் எந்த சமயத்துல எப்ப பெருமாளுக்கு கஷ்டம் வந்துருமோ, இவன் ஒரு புள்ள பார்த்தா கூட நந்தகோபன சந்தேகமா, இவன் திடீர்னு எங்க அசுரன மாறிட்டான்னா நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு புள்ள பார்த்தா கூட நந்தகோபன் பயப்படுறான். அதனால நாயகனாய் நின்று நந்தகோபன் சொன்னான். பார்த்தால் பூதனை வந்தா, சகராசுரன் வரான், தனாசுரன் வரான், சரி ஒரு பாம்பு வந்தது எங்க அப்ப கூட அவனுக்கு இது குழந்தைன்னு தான் பாக்குறான, தவிர சர்வேஸ்வரன் பார்க்கல இல்லையா. என் குழந்தைய இப்படி குடும்பம் கொடுத்துறதுக்கு ஒன்னொன்னா ஒன்னொன்னா வந்துட்டே இருக்குது அப்படின்னு தெருவுல நடந்து போறப்போ ஒரு தேசிகன் சாதிக்கிறார், ஒரு புல்ல பார்த்தால் கூட அவனுக்கு வந்து கஷ்டமா தோன்றதான், இந்த புல்லு எங்கேயாவது அசுரனா மாறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நந்தகோபன் பெருமாள் பேர்ல பிரீத்தி வச்சிருக்கார், பெருமாள் நந்தகோபன் பேர்ல ஒரு மரியாதை வச்சிருக்கார். அதனால நாயகனுக்கு நாயகனா இருக்கு அப்படின்னால நாயகனா நின்ற நந்தகோபன் அப்படின்னு சொன்னார். கோவில் காப்பானேன், சரி வாசல்ல இருக்கார் துவாரபாலகர்கள், துவாரபாலகர்கள் உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கணும் இல்லையா. அனுமதி கொடுத்தாச்சு, அனுமதி கொடுத்த உடனே எல்லாரும் உள்ள போறா. உள்ள போன உடனே பகவான பார்க்க முடியுமா அப்படின்னா வாசல்ல வாச கடவு டோர்ல பியூன் இருக்கான் இல்ல, பியூன் வாட்ச்மேன் இருக்கான் வாசல்ல இல்லையா, அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேன் இருக்கான். அந்த வாட்ச்மேனை பார்த்துட்டோம், வாட்ச்மேன் பர்மிஷன் வாங்கியாச்சு, அடுத்து உள்ள போறோம். உள்ள போனா உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலைக்காரன் இல்லையா, அந்த வாட்ச்மேனை காட்டிலும் மேல மேல இருக்கக்கூடியவன், அவன் நம்மளை பார்த்து கேட்கறான் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவன்கிட்ட விஷயத்த சொல்லணும், அவன்கிட்ட விஷயத்த சொன்னா அதுக்கு மேல உள்ள போறோம், அதுக்கு மேல உள்ள போனோம்னா இன்னொருத்தன் கேட்பான். அப்புறம் அந்த பார்க்கக்கூடியவருடைய பிஏ கேட்பான், பிஏ கேட்டோடனே அந்த பார்க்கக்கூடியவருடைய பையன் கேட்பான். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லிட்டு தானே போகணும். அதன் பிரகாரம் இவா கோயில் காப்பாளே துவாரபாலகிட்ட போறா, துவாரபாலகிட்ட விஷயத்த சொல்ற, எடுத்து சொல்ற, நாம இந்த மாதிரி கண்ணனை தேடிக்க வந்திருக்கோம், கண்ணனை பார்க்கணும் அப்படின்றான். சரி, அவன் என்ன பண்றான், உள்ள போகணும்னு அனுமதிக்கிறான். உள்ள போனா நேரம் அங்க போக முடியுமா அப்படின்னா, நேர கண்ணனுடைய கண்ணன் சயனிச்சந்திர இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியல. அங்க உள்ள ஒருத்தர் இருக்கான், நிறைய பேர் இருக்காங்க, நான் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன். உள்ள போனால் வரிசையா தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் தோரணம் கட்டப்பட்டிருக்கு. அந்த எல்லா வாசல்லையும் ஏன்னா உள்ள பரம்பொருள் சாட்சியா சர்வேஸ்வரன் இருக்கக்கூடிய மாளிகை இல்லையா, நாம கூட பார்க்கிறோம் கோவில் ஏதாவது விசேஷம்னா எல்லா பக்கங்கள்லயும் தோரணம் கட்டுறா இல்லையா. இது இது அழகா ஒரு விஷயம் பார்க்கிறோம். நம்ம பக்கம்லாம் இந்த வைஷ்ணவ கோவில்ல இந்த தோரணம் கட்டுறது இதெல்லாம் இல்லை இல்லையா. இந்த தமிழ்நாட்டுல இந்த தெற்கு பக்கம்லாம் போனால் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இந்த சித்திர தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அலங்காரங்கள் இல்லையா. சுத்திர தேவத்துக்கு பத்து நாள் உற்சவம் அப்படின்னா ஊர்ல காப்பு கட்டிட்டேன்னு சொல்லுவா. அப்படி காப்பு கட்டிட்டான்னா பூர்த்தியா ஊர் பூரா பிரத்தி தினம் ரொம்ப ஒரு போட்டு ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பக்கம்னா இருக்கிறது ரொம்ப ரேர், எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் பார்க்க முடியும். அதே காஞ்சிபுரத்துல பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அதே மதுராந்தகத்துலாம் பிரம்மோத்சவம் நடக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது, ரொம்ப நடக்கிறதானே அவ்வளோ ஒரு கஷ்டம் நடக்கிறதானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு கஷேத்திரத்திலே அப்படிதான் இருக்கு இல்லையா. காலத்துல ஜனங்களுடைய பகவத் பக்தி க்ஷீணமாறதுக்கு தான் க்ஷீணமாறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லணும். வேற எதுவும் அடையாது சொல்ல தெரியல. சரி, கொடிச்சவன் தோரண வாயில் காப்பானே, அப்படி எம்பெருமான் சைனிச்சென்று இருக்கக்கூடிய அந்த திருமாளிகையில எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டப்பட்டிருக்கு. தோரணம் கட்டப்பட்ட இடம் முழுக்க இல்லையா, அந்த இடம் முழுக்க அங்கங்க ஒரு ஒரு வாசல்லையும் ஒரு ஒரு காவலாளிகள் நின்றுருக்கா. இது தோரண வாயில்ன்றது ஒரு அடையாளம். அர்ஜுன் மகாபாரதத்துல பார்க்கலாம், அர்ஜுன்ன்ற ஹனுமத் தசன், ஹனுமத் தசன் கிருஷ்ணன் தேரை ஓட்டுறார். எங்கெல்லாம் தேர் போறதோ அங்கெல்லாம் வந்து கொடியில அனுமான் இருக்கிறபடினால அர்ஜுனனுடைய தேரை பார்த்துட்டு மற்றவாள்லாம் நடுஞ்சு நடுநடுங்கி போறாளாம். இது கம்பராமாயணத்திலே வருது. மையரு மலரின் யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை வல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. விஸ்வாமித்திரருடைய ஒரு ஆஜ்ஞியின் பேர்ல தசரதன் ராமலட்சுமணனால அனுப்பி வைக்கிறான். உடனே அங்க போய் ராக சம்ரக்ஷணம் எல்லாம் நடந்துருச்சு, தாட்டகை வசமாயிடுச்சு, அகலிகையும் கல்லா இருந்த அகலிகையும் எழுப்பியாச்சு. இங்க இருந்து மிச்சலைக்கு போறா, மிச்சலைக்கு போனா அங்க வழி எங்கிலும் தோரணம் கட்டப்பட்டிருக்கு. தோரணம் கட்டப்பட்டோன்னே உள்ள நுழையிறா இல்லையா, கஜ சிம்ம கட்டி வீரோன்னு சொல்லுவா இல்லையா ராமாயணத்துல. ராமன் லக்ஷ்மணன் நடந்து போறா, ரெண்டு பேரும் நடந்து போறதை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான் இல்லையா. யானையும் சிங்கமும் ஒன்னா நடந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்து போறாளா ரெண்டு பேரும். அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்படுறது, ஊர் தான் சந்தோஷப்படுறதுன்னு இல்ல, அந்த ஊர்ல கட்டியிருந்த தோரணங்கள் கூட சந்தோஷப்படுதான். கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலத்தெங்கன் ஐயனை வல்லைவா என்று அழைப்பது போன்றது அந்த கம்பன். இப்ப அந்த தோரணங்கள்லாம் என்ன பண்றதா, வாவா உன்னுடைய மனைவி இங்கதான் இருக்கா, உள்ளவா உள்ளவான்னு அசையறதான் இல்லையா. நீ வரணும் வரணும், உனக்கு சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு சொல்றதா அந்த தோரணங்கள்லாம். நீ உன்னையே எதிர்பார்த்து இங்க ஒரு காத்துட்டு இருக்கா. ஏன்னா ஜனகர் சொல்றாரு இல்லையோ, சகதர்ம சரி பிரதீட்ச செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, சகதர்ம சரி இல்லையா. உனக்கு ஏத்தவள் அவள் தான், அவளுக்கு ஏத்தவள் நீ தான், அதனால நீ வாவான்னு கூப்பிடறதா அந்த தோரணங்கள்லாம். அப்படி ஒளி தோன்றும் தோரண வாயில் காப்பாண்ணா இவா பார்க்கிற அதே மாதிரி இவா பார்க்கிறாளா. இவா உள்ள போற நாச்சியார்களோட நாச்சியாரோட சேர்ந்து மற்ற பாகவதாலோ உள்ள போறப்போ அந்த தோரணங்கள்லாம் இவா அழைக்கிறதா, கிருஷ்ணன் இங்கதான் படுத்துட்டு இருக்கா வாங்கோ வாங்கோ அப்படின்னு, கிருஷ்ணன் சேவிக்கிறதுக்காக வாங்கோ அப்படின்னு சொல்றதா அந்த தோரணங்கள்லாம். ஆக கூடி இப்படி கொடித்தேன்றும் தோரண வாயில் காப்பானேன் மணிக்கதவும் தாள் திறவாய் ஆயர் திருமுக்கு உள்ள போயாச்சு இல்லையா. வாயில் காப்பானவன் கேட்டாச்சு, மணிக்கரவும் தாழ் தருவாய் இல்லையா, மணிக்கரவும் தாழ் தெரிவாய். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னால் நாம பெரியவாழ்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம் இல்லையா. நாம பெரியவாழ்கிட்ட போய் பிரார்த்திச்சால் பெரியவாள் அந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி நம்ம சொல்லுவான். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏதோ சில சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கு, அதனால மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு அப்படின்னா, நாம ஒரு பெரியவாழ்கிட்ட போய் இந்த மாதிரி கஷ்டம் இப்படி இருக்கு நான் என்ன பண்ணா தீரும் அப்படின்னு சொன்னால், அவ அதுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி அடையறதுக்கு ஒரு உபாயத்தை அவ சொல்லுவான். அதன்படி இவ என்ன பண்றா, மணிக்கரவும் தாழ்த்திறவாய் ஆயிரம் திரும்பியிறவனுக்கு அங்க இருக்கிறவளை பிரார்த்திக்கிறா. அங்க பெரிய கதவு இருக்கு, அந்த கதவை திறந்தால் உள்ள போக முடியும். அந்த வாசல்ல அங்க காவலாளிகள் இருக்கா, அவள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறா அவன். எப்படின்னா இது ரகுவம்சத்துல காளிதாசன் வர்ணிக்கிறான் சொல்லும்போது, ஸ்ரேணி பந்தார் விகன்வத்தி அஸ்தம்பாம் தோரண சிரஜம் சாரசை கல நிர்காதை கொசிலின் நமிதானனவு அப்படின்னு ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்ற ஸ்லோகம் இது. திலீபன் இருக்கான், திலீபனுக்கு சந்ததியே இல்லை, அதனால சந்ததி இல்லாதனால வசித்த போய் பிரார்த்திக்கிறான் அவன், எனக்கு சந்ததியே இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்போ திலீபன் சொல்ற வசித்தர் சொல்ற திலீபன் இடத்துல, நீ ஒரு முறை இந்திரனுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக நீ ஒரு போர்ல இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ண, இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு நீ திரும்பி வந்த, திரும்பி வந்தப்போ வர வழியில காமதேனு இருந்தது, காமதேனுவை நீ பார்க்காமல் வந்துட்ட, காமதேனுக்கு உரிய மரியாதையை நீ செலுத்தாதபடியினால உனக்கு அது சாபம் விட்டுருச்சு, அந்த சாபம் கூட உன் காதல விழாத அளவுக்கு நீ ஜெயிச்ச ஆரவாரத்துல வந்துட்ட, அதனாலதான் உனக்கு சந்ததியானது இல்ல. ஏன்னா பரம பாகவத்தால நாம மதிக்கணும், நாம மதிக்காம போயிட்டோம், அதனால நீ மதிக்காம போனபடினால உனக்கு சந்ததி இல்லன்னா இதுக்கு பிராயசித்தம் என்ன? எனக்கு பிராயசித்தம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களே, நான் இந்த மாதிரி தப்பு தெரியாம பண்ண தப்பு இது அப்படின்னா. அப்ப உடனே அந்த இடம் நீயும் உன் மனைவியும் சேர்ந்துட்டு நந்தினி காமவேணுடைய ஒரு மகள் நந்தினி என்னுடைய ஆசிரமத்துல இருக்கா, அதனால நந்தினிக்கு நீங்க பிரதிதினம் பூஜை எல்லாம் பண்ணுங்கோ. அப்படி பூஜை பண்ணா காமதேவன் மனசு உகந்து உங்களுக்கு சந்ததி ஆனது ஏற்படுத்தி கொடுப்பாடா சரின்னு இவர் என்ன பண்றாரா, அந்த சுதக்ஷிணியோட வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போறாராம். போறப்போ வழி எங்கும் தோரணங்கள் தோரணங்கள்லாம் கட்டியிருக்கான். தேர்ல ஏறி போறப்போ ஏகப்பட்ட தோரணங்கள், இவாளுக்கு நல்லது நடக்க போறதுன்றதுக்கு தோரணங்கள்லாம் கட்டியிருக்கான் நிறைய வழி எழுந்தையும். அதே மாதிரி சாரச பட்சிகள்லாம் கத்துறதா, உனக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சாரச பட்சிகள்லாம் கத்துறதாம். அப்படி சுப சகுனங்களோட இவா போனா நந்தினிக்கு தேவையான கைங்கரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணா இவாளுக்கு குழந்தை பிறந்தது திலீப்பனுக்கு அப்புறம் ரகுவம்சம் ரகுவம் தான். அப்படி இவாளுக்கு ஒரு ஏற்றம் நடந்தது பாகவதால கைங்கரியம் பண்ணபடினால. அதே மாதிரி இங்கேயும் நிறைய நந்தகோபுருடைய இல்லத்துல நிறைய தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு. அவ அங்க இருக்கக்கூடிய காவலாளிட்டு இவ பிரார்த்திக்கிறா மணிக்கதவும் தாழ்த்திடவாய் அப்படின்னு சொல்லி. ஏன் தாழ்த்திடவாய் என்று கேட்ட உடனேவே அவளுக்கு ஒரு பயம். ஏன் அப்படின்னா விஷ்ணு புராணம் சொல்றது பயம் பயானாம் அபஹாரிணி அப்படின்னு சொல்றது. ஏன்னா இவ ராத்திரில பெருமாள் தூங்கிட்டு இருக்கான் பாத ராத்திரிக்கு. ஏன்னா பெருமாள் எழுந்தாதான் அவளுக்கு எல்லாம் தூங்கி உதவ மாதிரியே அவன் நினைச்சிட்டு இருக்கான். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கான். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறப்போ வியாக்கியான கர்த்தாக்கள் வர்ணிக்கிறார், பயமுள்ள தேசத்தில் மறு ராத்திரியில் வந்து இறக்க அழைக்கிற நீங்கள் யார் அப்படின்னு கேட்கிறாராம். இப்போ இவ்வளவு நாங்களே பயந்துட்டே இருக்கோம், பெருமானுக்கு எந்த எப்படி ஒரு அபகாரம் வருமோ, யார் வந்து தொந்தரவு பண்ணுவாளோ எந்திருவாளோன்னு நாங்களே பயந்துட்டே இருக்கோம். இப்படி நடு ராத்திரியில வந்து கதவை கதவை தரேன்னு சொல்றீங்களே நீங்க யாருன்னு கேட்கிறாரா அங்க அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம். அப்படி இந்த மாதிரி சொன்ன உடனேவே இவா சொல்றா, பயத்தெல்லாம் போக்கடிக்க கூடிய எம்பெருமான் இருக்கிற இடத்துலயே பயமா இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படி இதெல்லாம் நியாயமாயிது. அதனால எம்பெருமான் உள்ள இருக்கான், எம்பெருமான் உள்ள இருக்கிற அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவ கோபியர்கள்லாம் அந்த காவலாளிகிட்ட பிரார்த்திக்கிறான். அப்போ அந்த காவலாளிகளுக்கும் கோபியர்களுக்கும் வாதமே வருதான், வாத பிரதிவாதம் நடக்கிறது. அங்க அக்காலத்துல உள்ள வரீங்களே நீங்க எல்லாம் யாருன்னு காவலாளிகள் கேட்கறா. இல்ல உடனே இவா சொல்றாளாம், இது என்ன அயோத்தி மாநகரமா, இல்லையா அயோத்தி நகரத்துல ஜனங்க ரொம்ப ஒசந்தவா, இல்ல ராமனுடைய பெருமை எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கிறவா, ராமனுக்காக எதுவுமே பண்ணக்கூடியவாள், அப்பா தேவ தசரதன் எப்படி, அப்பா தசரதன் தேவர்களுடைய தேவர்களுடையும் அசுரர்களுடையும் சர்வசாதாரணமா போர்க்கிறவர் இல்லையா, அவரை பார்த்து தேவதைகளே நடுநடுங்குவா, அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலி அவன் அப்பா. அது எங்க தெரியுது அப்படின்னா தசரதன் ஒரு அசரீரி வாக்கு ரோகிணி சக்கடத்துக்குள்ள சனீஸ்வரன் போறான், அப்படி சனீஸ்வரன் போறான்னா உன்னுடைய தேசத்துக்கு 40,000 வருஷம் துர்பிக்ஷம் வந்துடும் அப்படின்னு தசரதனுக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது. தெரியுது நான் என்ன பண்ணணும் அப்படின்றான், எப்படியாவது சனீஸ்வரன் ரோகிணி சகடத்து உள்ள போகாம பாத்துக்கணும் அப்படின்னா. உடனே அவன் பேர் எடுத்துட்டு ரோகிணி சகடத்துக்கு முன்னாடி போய் மேல்லோகத்துல போய் இருந்துட்டு ரோகிணி சகடத்துக்கு உள்ள சனீஸ்வரன் போகாம பாத்துக்கிறான். சனீஸ்வரன் வரா, சனீஸ்வரன் வந்து ஏன் இங்க நிக்கிறேன்னு கேக்குறான் தசரதனை பார்த்து. இல்ல நீ இதுக்குள்ள போறியாமன். ஆமா போறேன், இது என்னுடைய கட்டளை, ஈஸ்வரன் கட்டளையான அப்படின்னா நான் செஞ்சே ஆகணும்னா. இல்ல நீ செய்ய முடியாது, இது உள்ள போகக்கூடாது, இது உள்ள நீ போன ரோகிணி சக்கரத்து உள்ள போனா என்னுடைய தேசம் 40,000 வருஷத்துக்கு என்னுடைய தேசத்துக்கு துர்பிக்ஷம் வந்துடும், ஆகையினால் நீ போக கூடாதுன்னு சொல்றான். இல்ல இது ஈஸ்வரனுடைய கட்டளை, நான் நிறைவேற்றியே ஆகணும், அதனால என்னை தடுக்காதேன்னு சனீஸ்வரன் சொல்றார். இது இத தசரதன் கேட்டுட்டு முடியாது, என்னுடைய தேசத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னோட போர் புரிஞ்சு என்ன சண்டை போட்டு என்னோட சண்டை போட்டு என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நீ போ ரோகிணி சக்கரத்துள்ள போன. தசரதனோ சக்கரவர்த்தி, சனீஸ்வரன் சாதாரண தேவதை, அதனால முடியுமா? சண்டை போட்டு முடி சண்டை போட்டு தசரதன் ஜெயிக்க முடியாது. அதனால சனீஸ்வரன் சொல்றான், இதுக்கு என்ன பிராயசத்தை சொல்லு, நீயே சொல்லு எந்த பிராயசத்தை வாழ்ந்தாலும், நான் வந்து எதுவா இருந்தாலும் பண்றேன், என்னுடைய தேகத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ண காத்துட்டு இருக்கேன்னு தசரதன் சனீஸ்வரன் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்படி சொல்றப்போ சனீஸ்வரனை பத்தி ஸ்லோகம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றார் இவர். சனீஸ்வரன் கேட்கிறார், என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுன்னா நான் ஒண்ணு உன்னை விட்டுறேன், நான் உன்னை விட்டுறேன், ரோகிணி சக்கரத்துல உள்ள நான் போகல, பூண்டி தேசமும் துர்பிக்ஷத்துலன்னு தப்பிச்சிருவானு. அந்த மாதிரி தசரதன் ஸ்தோத்திரம் பண்றார், ஸ்தோத்திரம் பண்ண அவருடைய தேசமும் தப்பிக்கிறது. அந்த மாதிரி தசரதன் பத்து திக்குலையும் தன்னுடைய தச ரத்தத்தை செலுத்துறபடினால எந்த பக்கத்துல வேணா எந்த ஆபத்து குழந்தைக்கு ஏற்பட்டாலும் அவர் போய் காப்பாற்றுவார் குழந்தைய. அது மட்டும் இல்லாமல் ராமன் பரமசாது, ராமன் பரமசாதுவா இருக்கிறபடினால அவனுக்கு எந்த விதமான ஒரு தீங்குமே வரவே வராது. ஆனா இங்க நிலைமை அப்படியா, இங்க அதுக்கு நேர்மாறு இல்லையா, இங்க ஏகப்பட்ட ஒரு அசுரனுடைய தொல்லை, ஒரு புல்லு அசுரனா கிளம்புறது, ஒரு பூண்டு அசுரனா கிளம்புறது, ஒரு யசோதையுடைய ரூபத்திலேயே வரா ஒரு பெண், அந்த பெண் பார்த்தா திடீர்னு பார்த்தால் லோகத்துல எவ்வளவு பெரிய உயிர் உருவம் இருக்குமோ அந்த அளவுக்கு உருவமா பெரிய உருவமாக ராட்சசியா படுத்திருந்திருக்கா. இது பரமசாது நந்தகோபர் இல்லையா, ராமனை போல சாதுவான பிள்ளையா கிருஷ்ணன் இல்ல இல்லையா, பிள்ளையோ ஒரே ஒரே தொந்தரவு பண்ற ஒரு ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அப்பேற்பட்ட பெருமாள் பொருள் பிள்ளையா இங்க சயனிச்சுட்டு இருக்கா இல்லையா, சர்வநிலையும் காட்டக்கூடிய ஒரு பிள்ளை. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா, நாங்க இங்க இது அயோத்தி மாநகரமா, இது இங்க போய் அகால வேலையில வரங்கில, இப்படி அகால வேலையில வர வர்றதுனால உங்களை நாங்க உள்ள விடமாட்டோம்னு வாசலே தடுத்து விடுறா காவலாளிகள். அதனால மணிக்கரவும் தால் திறவாய் பால் திறக்க மாட்டோம், பெருமாளுடைய சங்கல்பமானது இல்ல, ஆகையினால தால் திறக்க மாட்டோம், பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு நினைச்சா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. மணிக்கரவும் தால் திறவாய் ஆயர் திருமியர், நாங்க அப்படிப்பட்டவாள் இல்ல. இவாள் பதில் சொல்றா, நாங்கோ பரம பாகவத்தாள், பெருமாளை அடையணும்ன்றது மட்டும்தான் வழி, இந்த அசுர பெருமாளை வசம் பண்றதுக்கு வந்த பெருமாளை அழிக்கணும்னு நினைச்சு வந்த அசுரால் போல எங்களை எல்லாம் நினைச்சிடாது நீ, நாங்களும் பரம பாகவத்தாள், கிருஷ்ணனை தவிர வேற யாருமே எங்களுக்கு தெரியாது இல்லையா, நாங்கெல்லாம் பெண்கள், ஒண்ணுமே தெரியாத அபலைகள், அதனால எங்களை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா, ஆயர் சிறுமிகள் அவனுக்கு, நாங்கெல்லாம் ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் என்ன. உடனே துவாரபாலால் ரொம்ப கெட்டிக்காரா, அவ கெட்டிக்காரா எப்படி தெரியுது அப்படின்னா, நீங்க எல்லாம் பெண்கள்னு சொல்றீங்கோ, பெண்கள்னு சொன்னா உங்களை விட்டுக்க முடியுமா இல்லையா, பெண்ணாலதானே அந்த லோகமே கெட்டு போறது. ஒரு ராமாயணத்துல சீதா பிராட்டிக்கு ஒரு சீதா பிராட்டியுடைய வார்த்தையை கேட்டபடினாலதானே ராமனுக்கே இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டது. அதனால பெண்களுடைய வார்த்தையை கேட்டால் எப்ப இருந்தாலும் ஒரு நமக்கு ஒரு கஷ்டம்தான் ஏற்படும் காவலாளிகள் சொல்றார். இது பெரியா பெரிய திருமொழியில இருக்கு, திருமங்கையார் சாதிக்கிறார், அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கற்குல பாவத பாவை தன்னை அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி சூர்பனக ஒரு பெண் தான், அவ எவ்வளவோ ஒரு பாடுபடுத்தினா இல்ல, ராவணனை எவ்வளவோ பாடுபடுத்தி வைத்தார், சீதையும் ஒரு பெண் தான், பெருமாளை எவ்வளவோ ஒரு பாடுபடுத்தி வைத்தார். இப்படி பெண்ணோட பேச்சை கேட்டால் எவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்படும், சாஸ்திரார்த்தத்தை நல்லா கவனிக்கணும்னு சொல்றா காவலாளிகள். ஏன்னா ஒரு கவிஞர் சொல்றார், மங்கை கைகே இசொல் கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமானான், நங்கை அவள் சீதை சொல் கேட்டு ஸ்ரீராமன் சென்றான் மாண்டின், தங்கை அவள் சூர்பனகை சொல் கேட்டு ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான், நங்கை சொல் கேட்பது என்றால் கேடு வரும் நானிலத்து மக்களே. ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் இது. இது லோகத்துல இப்ப சொன்னாலும் நம்மளை கொன்னே போட்டுருவா எல்லா பொங்காட்டிகளும் சேர்ந்து. ஆனால் இது பிராச்சீனத்துல பண்ணப்பட்ட ஒரு கவிதை இது. இல்ல கைகேயுடைய பேச்சை கேட்டான் தசரதன் பிராணனையே தியாகம் பண்ணான், சீதையினுடைய சொல்ல கேட்டான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ராமன் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சான், சூர்பனகையுடைய சொல்ல கேட்டான் ராவணன் தானும் மாண்டு போய் தன்னுடைய பரிகாரங்கள் சந்ததிகள் எல்லாம் மாண்டு போற அளவுக்கு ஆச்சு. அப்படி இப்படி இருக்கிறப்போ பெண்ணுடைய பேச்சை கேட்டால் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும், நியாயமானு கேட்கலாம் காவலாளிகள். அப்படி காவலாளிகள் கேட்ட உடனே இவா சொல்றா, பெருமாளோட இருக்க உனக்கு சாஸ்திரம் தெரியாதா, ஏதோ ஒண்ணு சொல்றியே, வேதம் சொல்றது பெண்ணும் பெண்களுடைய பேச்ச கேட்கணும்னு சொல்றது வேதம், அதனால வேத பெருமாளோட இருக்கிறப்போ உனக்கு சாஸ்திரம் தெரியலையே, எங்களை போய் இழிவா பேசுறியே, பெண்கள் வசந்தவர்கள், பெண்களுக்கா பெண்கள் சொல்ற விஷயத்த கேட்கணும், எம்பெருமானே மகாலட்சுமி சொல்ற விஷயத்த கேட்டுத்தானே ஜெகத்தையே சிருஷ்டிக்கிறான், இதுதானே வேதம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ நாங்க பெண்கள் அப்படின்றதுனால எங்களை தள்ளாமா, பெண்களுடைய வார்த்தையை கேட்கறது தானே தர்மம் அப்படின்னா, அதுவும் பெண்கள் அதிகமாக பேசக்கூடாது, சாஸ்திர பிரக்கிரியை மீறி நடக்கூடாது, தன் பர்த்தா என்ன சொல்றாரோ அப்படி தன் பர்த்தாவுக்கு தக்க சமயத்துல அறிவுரை சொல்லணும் அப்படின்னா இருக்கிறபடினால பெண்கள் எப்பயோ பேசுவா பாருங்க, அந்த பேசுற அந்த க்ஷணம் இருக்கு பாருங்க, அந்த க்ஷணம் வந்து வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா வரும். ஆகையினால நமக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் பெண்கள் சொல்ற வார்த்தையை கேட்டால் நமக்கு நல்ல விதமாக தோன்றும் எல்லாமே. அதனாலதான் வேதம் இது சொல்லிட்டு போச்சு. வேதம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, பெண்கள் சொல்ற வார்த்தையை கேட்கணும். ஏன்னா காரியேசு தாசி கரணேசு மந்திரின்னு நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவா பெண்கள். இந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியாது, நீ எதையோ ஒரு கவிதைன்னு சொல்றியே பெண்கள் பேச்ச கேட்கக்கூடாதுன்னு, இது எவ்வளவு ஒரு வசதியான விஷயம். அதனால தசரதனே குச்சேதருடைய தசரதனே ஒரு பெண்ணோட பேச்ச கேட்டான், நீ சொன்னபடி பார்த்தாலும் கூட தசரதன் அந்த பெண்ணோட பேச்ச கேட்டான், அந்த பெண்ணோட பேச்ச கேட்டபடினாலே நமக்கு ராமாவதாரம்ன்றது ஒன்னு நடந்தது அப்படின்னா, இது கைகேயியை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஏற்றத்தோட சொல்றா. கைகேயி நமக்கெல்லாம் கெட்டவளை தெரிஞ்சாலும் கூட கைகேயி ரொம்ப நல்லவள். ஏன் அப்படின்னா பெருமாளுடைய அவதாரத்தை நிறைவேற்றணும்ன்றபடினாலேயே கஷ்டப்பட்டு தனக்கு அவப்பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பெருமாளை காட்டுக்கு அனுப்புறாராம் இல்லையா. பட்டாபிஷேகம்னு சொல்லி ராமன் ஆயிடுச்சு தசரதர் சொல்றார். இது எங்கேயோ படித்த விஷயம் இது. உடனே ராமன் என்ன பண்றாரா, கைகேயியை பார்த்து கண் அசைக்கிறானா, இவன் ஒரு முட்டாள், என்ன போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான், நான் நான் அவதரிச்சது வேற எதுக்காகவோ இல்லையா, இவன் அந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா, நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிய, போ இங்கே இருந்து போ, நீ போய் அரண்மனைக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருன்றா. அந்த அளவுக்கு இல்லையா ராமாயணம் ரெண்டு பெண்களால நடந்ததுன்னு சொல்லுவா பெரியவாளா. ஒன்னு கைகேயி, கைகேயி ஆரண்ய காண்ட வரைக்கும் எடுத்துட்டு வந்து விட்டா, ஆரண்ய காண்டத்திலிருந்து சூர்பனை எடுத்து போய் ராமாயணத்தை முடிச்சு வச்சா. இல்லையா இந்த ரெண்டு பெண்களாலதான் இந்த ராமாயணமே அரங்கேறிச்சு இல்லையா. அப்படி கைகேயி ரொம்ப ஏற்றமானவள். சரி, நிறைய நிறைய புராணங்கள்ல பார்த்தால் கைகேயிக்கு ஏற்றத்தை சொல்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்றா. இந்திரஜித்த வதம் பண்ணணும், இந்திரஜித் ஒரு வரம் வாங்கியிருக்கான். எப்படின்னா யாரு 14 வருஷம் தூங்காம இருக்காளோ, யாரு 14 வருஷங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறானோ அப்படி இருக்கிறவா இல்லையா. 14 வருஷம் இந்திரஜித்த வதம் பண்ணோம்னா 14 வருஷம் தூங்காம இருக்கணும், 16 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அப்படி இருக்கிறவா தான் இந்திரஜித்த வதம் பண்ண முடியும். இது எப்பயோ புராணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், இது ராமாயணத்துல இல்ல. அதனால புராணத்துல எங்கேயோ சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு இங்க தெரியறது. அதனால இந்த விஷயம் கைகேயிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ராமனை காட்டுக்கு போ அப்படின்னால் கச்சதாத்த யதாசுகம்னு சுமித்ர சொன்ன மாதிரி லக்ஷ்மணனும் கூட போ, இது கைகேயிக்கு தெரியும். அதனால கைகேயி லக்ஷ்மணன் போனா லக்ஷ்மணன் பரிவாரத்தோட போக மாட்டான். அதனால 14 வருஷம் அவன் தூங்காம இருப்பான இல்லையா, நித்ராதேவியே சுரத்தி அடிச்சான். அவன் 14 வருஷம் தூங்காம இருந்தான், 14 வருஷம் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிச்சான். ஆகையினால அவன் இந்திரஜித்த வதம் பண்ணான் இல்லையா. சரையனும் தகி ராவணியும் ராவணின்னு சொல்லுவான். அப்படி ராவன் தர்மாத்மா சத்தியசந்தஸ்தன்னு சொல்லி அவன் இந்திரஜித் மேல அம்பு விடுறான், அது நேர போய் அவனை கொண்டு விடுறது இல்லையா. அந்த அளவுக்கு இந்த விஷயத்த நன்னா தெரிஞ்சவள் கைகேயி இல்லையா. கைகேயிக்கு தெரிஞ்சபடினாலும் ராமனை காட்டுக்கு அனுப்பினான். இது ஒரு கதை. இன்னொன்னு தசரதனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம்னா, சிரவணகுமாரனுடைய ஒரு மரணத்துல அவன் அப்பா சாபம் விடுறாரு, நான் எப்படி புத்திர சோகத்தினால தவிக்கிறனோ புத்திரனை பிரிஞ்சு, அதே மாதிரி நீயும் புத்திரனை பிரிஞ்சு நீயும் தவிப்ப. இப்ப இந்த விஷயம் கைகேயிக்கு தெரிஞ்சு போச்சு. புத்திரனை பிரிஞ்சு தவிப்பேன்னா, புத்திரனை பிரிஞ்சுனா சிரவணகுமாரனை பிரிஞ்சுனால் சிரவணகுமாரன் மரணம் அடைந்தபடினால அவன் அப்பா தவிச்சார் இல்லையா. அதே மாதிரி எங்க ஒருவேளை ராமனுக்கு மரணம் ஏற்பட்டுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணலாம், தசரதனுக்கு மரணம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ராமனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்திலேருந்து கைகேயி ராமனை தள்ளி வச்சுட்டாலாம். ராமனை தள்ளி வச்சுட்டபடியினால தசரதனுடைய உயிர் புரிஞ்சுதான். எவ்வளவு பெரிய ஏற்றம் பாருங்க, ராமனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அங்க இருந்தது. இப்படி எல்லாம் பெரியவாள் கைகேயிய பத்தி ஏற்றமா சொல்றதுக்காக சொல்லுவாளாம். அப்படி ஒரு பெண்ணுடைய பேச்சகடியை கேட்டபடியினால தசரதனுக்கே ஒரு ஏற்றம் ஏற்பட்டது இல்லையா. ராமாவதாரமே பூர்த்தியாச்சு. ஒருவேளை நீ என்ன சொல்றது அப்படின்னு அவன் வந்து தடுத்திருந்தான்னா ராம அவதாரம் பூர்த்தி ஆயிருக்கா இல்லையா. அதனால பெண்ணுடைய பேச்சை கேட்கறதுன்றது ஒரு சிறந்த விஷயம் அது. ஆனா நீ எங்கெல்லாம் சொன்னியோ அங்கெல்லாம் பெண்ணுடைய பேச்சை கேட்டவா நல்லா கேமமா தான் இருந்தால் அப்படின்னு இவெல்லாம் தெளிவா சொல்றா. அதனால சொல்லும்போது ஆயர் திருமீரோமுக்கு அரைவரையும் மாயன் மணிவண்ணன் நன்னலே வாயினர்தான். அரைவரையும் மாயன் மன்னன் நன்னலே வாயினர்தான். இப்பேற்பட்ட அவன் இதெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னபடியினால நாங்கெல்லாம் அந்த மோட்சத்தை தேடிந்து வந்திருக்கோம், மோட்சத்தை எதிர்பார்த்துன்னு வந்திருக்கோம். அதனால மோட்சத்தை எதிர்பார்த்து வந்தபடினால அந்த மாயன் இருக்க பாருங்க சாட்சாத் எம்பெருமான் சகல லோகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் இல்லையா. சாட்சா இந்த இடத்துல பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போது திருவேங்கட முடியான சொல்லியிருக்கான். எப்படி அப்படின்னா வைகுண்டத்தை விட்டுட்டு வைகுண்டே நமேன பிலாசகானே வைகுண்டத்துல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி புஷ்கரணி தீரத்துல சாட்சாத் இந்த திருமலையில வந்து அவன் எழுந்திருந்திருக்கிறான் இல்லையா. அப்பேற்பட்ட எம்பெருமான் மாயன் மணிவண்ணன் நெல்லலே வாயினர் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கான் பறையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த பறைய பெற்றுக்கொள்ளப்படினால நாங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானோ இல்லையோ சரி நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு ஒண்ணு துயமாய் வந்தோம் துயிலாக பாடுவோம் துயமாய் வந்தோம். நாங்கள்லாம் கிறிஸ்தியங்கள் அகிறிஸ்தியங்கள் என்னென்ன விவாகங்கள்லாம் இருக்கோ அந்த விவாகங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். கிறிஸ்தியானு கிறிஸ்தியங்கள் அகிறிஸ்தியானாம்சகரணம் கிறிஸ்தியானாம் வர்ஜனம் இதெல்லாம் அகிறிஸ்தியானாம் கரணம் பண்ணிட்டு இருந்தோம். கிறிஸ்தியங்கள்லாம் விட்டுட்டோம். ஆனா இப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சிருந்தபடினால எது எது கிறிஸ்தியங்கள் எது எது அகிறிஸ்தியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. தெரிஞ்சிருந்தபடினால சாட்சாதா தூயமாய் வந்தோம். இந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரார்த்த விஷயங்கள்லாம் நாங்க தெரிஞ்சபடினால தூயமாய் வந்தோம். தூய்மையா பாடுவோம் எந்தெருமான அடையறதுக்காக நாங்கெல்லாம் வந்து எந்தெருமான போய் பிரார்த்திச்சு அவன் வாசல்ல நின்று கதிரவன் குணசை சிகரம் வந்தடைந்தா வரவில் அகன்றது காலையம் போதுதான் தொன்றடி புரியாத சாதிச்சாவே அவனுக்குதான் நாங்கள் திருப்பி திருப்பள்ளி ஏற்றி பாடணும். அதனால எந்தெருமான் ஆதிசேகன் சயனி அனந்த சயனை நான் எழுந்திருந்திருக்கிறான். அதனால அனந்த சைனத்துல எழுந்திருந்து இருக்கக்கூடிய அந்த பெருமான நாங்கெல்லாம் வந்து எழுப்புறோம்னு சொல்றார். வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானு இவா இந்த வார்த்தையை கேட்டவனே காவலாளி என்ன பண்றாளா நாங்க உங்களை எழுப்புறா உள்ள அனுப்பலான்னு பார்த்தோம். நீங்க என்ன போய் பெருமாளை எழுப்புறேன்னு சொல்றீங்க. தூங்கும் போது எழுப்பலாமா நித்ரா பங்கம்ன்றது எவ்வளவு தப்பு தெரியுமா. அந்த நித்ரா பங்கத்தை பண்றது இது நியாயமா அப்படின்னா நித்ரா பங்கத்தை வெளியில போயிருங்க நித்ரா பங்கம் பண்றதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். வாயால் முன்ன முன்ன மாற்றாதேமா நீ அனுப்புறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. இது நியாயமா இது ஏன்னா பெருமாள்கிட்ட ராமாயணம் உனக்கு தெரியாதா ராமாயணம் பண்ணணுமா இல்லையா ராமாயணத்தை நீ வாசல் இல்லையான்னு கேக்குறா. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தின்னு பெருமாள் எழுப்புறதுக்கு சுப்ரபாதம் பாடினா இல்லையா. நாங்க அதே மாதிரி வாசல்ல போய் சுப்ரபாதம் பாடுவோம். வாசல்ல போய் சுப்ரபாதம் பாடினா பெருமாள் தானாக பெருமாள் எழுந்திக்க போறான். அதனால பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும். திருப்பள்ளி எழுச்சி பாடினால்தான் நாம அவன் வந்து எழுந்துப்பான். அதனால பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்காக எங்களுக்கு அனுமதி தரணும்னா சரி வாஸ்தவம் தான் நீங்க எல்லாம் போங்கோ அப்படின்னு சொல்லி இல்லையா விபீஷனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஸ்ரீவால் முதலானவர் சொன்னாலும் கூட ரட்சிச்சே தீர்வேன் இல்லையா. நான் சரணாகத வர்த்தலன் அபயம் சர்வபூதேபியான்னு சொன்னபடியால நான் யாராக இருந்தாலும் எதிவா ராவண சுயம்னு ராவணனே இருந்தாலும் கூட நான் சரணாகதி கொடுத்தே தீர்வேன்னு சொன்னான் பாருங்க எம்பெருமான். அதே மாதிரி இந்த இடத்துல அவளுக்கு சரணாகதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் காப்பாள கோவில் காப்பாளனே அனுமதி தரான். சொன்னபடினால சரணாகத ரட்சகனா இருக்கிறபடினால அவளுக்கும் ஒரு இல்லையா ஒரு ஏற்றத்தை கொடுத்து பாகவதாலுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து தடையா இருந்த காவலாளிகளை கொண்டு தடையை நீக்கணும்னா எம்பெருமான். அப்படி இந்த பாசுரத்தினால காவலாளிகளை பிரார்த்திக்கிறான். இல்லையா, இந்த பாசுரத்துல சோபதேசம் ரொம்ப அழகான அர்த்தம். இல்லையா, சாமானிய அர்த்தத்தை காட்டிலும் சோபதேசம் ரொம்ப ஒசந்தது இந்த பாசுரத்துல. எப்படின்னா, கோவில்ல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த பாசுரத்தினால ஆண்டாள் நமக்கு எல்லாம் சிக்ஷிக்கிறா. இல்லையா, ஏன்னா கோவிலுக்கு போறோம் வரோம் பொங்கல் வாங்கி சாப்பிடுறோன்றது இல்ல, கோவிலுக்கு போய் எப்படி சேவிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது. அதனால முதல்ல துவஸ்தம்பத்தை சேவிக்கிறோம். துவஸ்தம்பத்தை சேவித்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சத்தை சேவிக்கிறோம். அப்புறம் ஒரு ஒரு அடியா போனோம். இல்லையா, மதுராந்தகத்திலேயே கூட துவஸ்தம்பத்தை சேவிக்கணும். அங்க ஸ்தல விருட்சம் இருக்கு. ஸ்தல விருட்சத்தை சுத்திண்டு நேர சக்கரதாரர் சன்னதிக்கு போனோம். சக்கரதாரர் சன்னதியிலிருந்து நாம தேசியன் சன்னதிக்கு வரோம். இப்படியே ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒன்னு பிரவேசம் ஒன்னு வரிசையா அந்த போர்ட்லயே போட்டிருக்கா. அதனால கோவிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது சாமான்யமான ஒரு காரியம் இல்லை. இல்லையா, அதனால லோகத்துல பாருங்க, எதுவுமே சாமான்யமான காரியம் கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது மட்டும் இல்ல, எது சாமான்யமான காரியம் இல்ல. சாப்பிடுறதா இருக்கட்டும், படுத்துக்கிறதா இருக்கட்டும், எழுந்துக்கிறதா இருக்கட்டும். இல்லையா, ஒவ்வொரு கர்மாக்களும் ஒவ்வொரு யஜ்ஞம்னு சொல்றது சாஸ்திரம். இல்லையா, சாஸ்திர முறைப்படிதான் எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். நான் இஷ்ட பிரகாரம் பண்ணக்கூடாது. இல்லையா, மின்னுமே தீர்த்து சாப்பிடலாமா? மின்னுமே தீர்த்து சாப்பிடக்கூடாது. அதுவும் டிக்ஷனரி பாட்டில தீர்த்து சாப்பிடக்கூடாது. மின்னுண்டே சாதத்தை சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் தன் இஷ்டத்துக்கு ஏதோ காரியங்களை பண்ணக்கூடாது. இந்தெந்த மாதிரி காரியங்கள் பண்ணா இந்தெந்த மாதிரி அதுக்கு நிச்சயங்களுக்கு ஏத்த மாதிரி பாப்பங்கள் நம்ம வந்து சேரும். அதனால எதையுமே நாம சாமான்யமா பண்ணக்கூடாது. இல்லையா, கால அலம்புறோம், காலை டைரக்டா அலம்ப கூடாது. இல்லையா, ஒரு கையில ஜலம் எடுத்துதான் கால அலம்பணும். கையில கை காலை டைரக்டா அலம்பினால் தாரித்யம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு காலில் இன்னொரு காலை தேய்ச்சி தேய்ச்சி அலம்ப கூடாது, அதனாலையும் தாரித்யம் நமக்கு பிடிக்கும். அப்படி இந்த காலை தேய்ச்சி அலம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சுன்னா மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். பெரியவாள்லாம் தீர்த்தா மாறும்போது பார்த்துக்கலாம். தீர்த்தா மாறிட்டு அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, நல்லா கை காலத்துல ஒரு காலோட இன்னொரு காலம் நல்லா தேய்ச்சிப்பா. நல்லா தேய்ச்சி அழுக்கு போக தேய்ச்சுன்ட்டு மறுபடியும் புஷ்கரணியில இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறமா தான் எழுந்து வருவா. இது பெரியவாள் தன்னுடைய அனுஷ்டானங்கள்ல கொண்டு இருக்க ஒரு விஷயம். அப்படி சாஸ்திர பிரகாரம் தான் எல்லா விதமான காரியமே நம்ம பண்ணணும் அப்படின்றது. இப்படி இந்த பாசுரத்துல எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்தையுமே தெரிவிக்கிற ஆண்டாள் நாயகனை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும். ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணாம கோவிலுக்கு போகக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் கோவிலுக்கு போகணும். அதனால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும்னு இருக்கிறப்போ நாயகனா நின்று நந்தகோ கொண்டே கோவிலுக்கு காப்பானு. அந்த கோவிலுக்கு போறோம், சண்ட பிரசண்டால் இருக்கா. அப்போ சண்ட பிரசண்ட துவாரபாலே பாலகே தியோ நமஹா அப்படின்னு உள்ள போகும்போது இது சொல்லிட்டுதான் போகணும். இல்லையா, சண்ட பிரசண்டோ பிராத்தவாரே யாம்யே பத்ர பத்ர சுபத்ரகௌ வாரிண்யாம் ஜெய விஜயௌ சௌம்யே தாத்ருவிதா சத்ருகௌ குமுத குமுதாட்ச புண்டரீகோ அதவாமன சங்குகர்ண சர்பநேத்ர சுமுக சுப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு அங்க கோவில் உள்ள போகும்போதே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகணும். இது ஆகமத்துல இருக்கு. அது எப்படி போகணும் அப்படின்னா, உள்ள போச்சவே சந்தன் பிரசந்தன் கிழக்கு வாசல காக்கிறாளாம், பத்ரன் சுபத்ரன் தெற்கு வாசல காக்கிறாளாம், ஜெய விஜயால்னு மேற்கு வாசல், தாத்தா விதாத்தான்னு வடக்கு வாசல். இல்லையா, இது போராதுன்னு குமுதன் குமுதாட்சன் புண்டரீகாட்சன் வாமனன் சங்குகர்ணன் சர்பநேத்ரன் சுமுகன் சுப்பிரதிஷ்டன் மத்தவாள்லாம் ஏகப்பட்ட துவாரபாலர்லாம் இருக்கா. அவளால இவா எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே உள்ள போகணுமா, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உள்ள போய் நான் பெருமாளை சேவிக்க வந்திருக்கேன், நீங்க எல்லாம் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கணுமா. அப்படி நம்ம பாத்துக்கலாம், பகவானுக்கு பலி சேர்ப்பா. பலி சேர்க்கும் போது துவாரபாலர்லாம் பலி சேர்க்கிற வழக்கம் உண்டு. இல்லையா, அவள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போவா. அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நாம போகவே முடியாது. இல்லையா, அப்படி கோவில்லையும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துருக்கு. இல்ல அப்படி இந்த இதுக்கு ஒரு அழகா ஒரு கதையும் ஒண்ணு சொல்றா பெரியவாளே. மகாராஜா ஒரு மகாராஜா இருக்கானா, மகாராஜாவுக்கு ஒரு பெண் இளவரசி. அந்த இளவரசி சாட்சாத் மகாலட்சுமி போலயே இருக்கலாம், ரொம்ப அழகா இருக்கலாம் அந்த இளவரசி. அப்போ ஒரு நாள் பெருமாள் வைகுண்டத்திலேருந்து பூமியில சஞ்சரிச்சு இருக்கலாம். பெருமாளும் திராட்சியும் கருத்மானுடைய மேல, கருடன் பெருமாள் திராட்சி மூணு பேரும் வந்துருக்கா. வந்துருக்கப்போ இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கலாம், மகாலட்சுமி பார்க்கிறாளா, என்ன போலயே இவ்வளவு அழகா இருக்காளே, என்ன போலயே இவ்வளவு அழகா இருக்கிறபடினால இவளுக்கு யார் கணவன் எனக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களை மாதிரியே உத்தமமான ஒரு கணவன் வருவானா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா. உடனே பெருமாள் சிரிச்சாரா, பெருமாள் சிரிச்ச உடனே கேட்கறா, எதுக்காக இப்ப நீங்க சிரிச்சீங்கோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, இவளுக்கு யார் கணவனா வரப்போறா அப்படின்னா. உடனே நான் சொன்னா நீ கஷ்டப்படுவ வேண்டாம் அப்படின்னா நான் பெருமாள், இல்ல நான் கஷ்டப்பட மாட்டேன் எனக்கு அந்த விஷயத்த சொல்லுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணா. சரி நான் சொல்றேன் வான்னு சொல்லிட்டு கருடனை நியமிச்சு ஒரு இடத்துக்கு போத்தினாராம். அந்த அரண்மனையிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போனால் ஒரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இலைய போடுற இடம், அந்த இலைய போடுற இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒருத்தன் உட்கார்ந்து பரமதாரித்ரியன் பார்க்கவே குரூரமா இருக்கானாம். அவனுடைய அழக இவருடைய அழக பார்த்தால் மகாலட்சுமி போல இருக்கா, அவனுடைய அழக பார்த்தால் அத்தியந்தம் அத்தியந்தம் குரூரன், யோகத்துல அந்த மாதிரி ஒரு ஜன்துவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு குரூரனா இருக்கானா. இவன் தான் வந்து அவருக்கு மனைவி ஆக போறான், இவன் தான் மனைவி ஆக போறான், என்ன சொல்றீங்க, இது நடக்கவே நடக்காது, நான் விடமாட்டேன். அப்பேற்பட்ட அழகா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனா, நான் ஒத்துக்கவே மாட்டேன்றாளா மகாலட்சுமி. நீ என்ன ஒத்துக்கிறது, இதுதான் விதி, அவரை நடக்கும் பாருங்க, நடக்கவே நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே என்ன பண்ணா, பெருமாள் வைகுண்டத்துக்கு போயிட்டாளா, என்ன பண்றா, கருடனுக்கு சாட்சியாக ஆணையிடுறாளா, இவனை நீ தூக்கிட்டு போய் ஆள் ஆரவாரமே இல்லாம ஏதாவது ஏழு கடல் தாண்டி தூக்கி போட்டு வந்துடும் அப்படின்னு இந்த குரு அசிங்கமா இருக்கிறவனா. உடனே கருடன் பிராட்டி சொல்லியாச்சு இல்லையா, மகாராஜாவுடைய கட்டளையை நிறைவேற்றுறமோ இல்லையோ, மகாராணியோட கட்டளையை நிறைவேற்றும் இல்லையா, அதனால பிராட்டி சாதித்தபடினால அந்த பித்தக்காரனை தூக்கி கொண்டு போயிட்டு ஏழு கடல் தாண்டி கொண்டு போய் போட்டு வந்துடா. ஏழு கடல் தாண்டி கொண்டு போய் போட்டுட்டு கருடன் பாக்குறா, ரொம்ப ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு இடம், கருடனுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு காருண்யம், இப்படி கொண்டு வந்து போட்டுட்டோமே இவனை கொண்டு போய் ஊர்லயும் விட முடியாது, மகாலட்சுமி போச்சுக்கோ, இவன் சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவான், அங்கேயாவது எட்டு இலையில வர எதையோ சில காற்றுன் இருந்தா, அப்படி காற்றுன் இருக்கிறதுனால அவனுக்கு ஏதோ சில ஆகாரங்கள்லாம் கிடைச்சிட்டு அவனுடைய வயிறு நிரம்பி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். இவனை போய் மகாலட்சுமியுடைய பேச்சு கேட்டு வந்து இதை போட்டுட்டோம், சரி இவனை மறுபடியும் ஊர்ல எடுத்துன்னு போய் விடலான்னு பார்த்தாலும் மகாலட்சுமி இடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி ஆயிடும், அதனால பிராட்டி அபச்சாரம் படக்கூடாது, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் இங்கேயே இருக்கட்டும், நாம என்ன பண்ணலாம், நேர போய் அங்க இவனுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்கிறதா நம்ம தேசத்துக்கு போய் பார்க்கலான்றான். இப்போ அந்த ராஜாவுடைய அரண்மனையில ஒரு வழக்கமா, பெண்ணின் மனமாரப்போடைய பெண் என்ன பண்ணுவா, ஒரு பெரிய கூடையில உட்கார வச்சு மேல பீதாம்பரம், பீதாம்பரம்னா மஞ்சள் துணியால மூடி வைப்பாளா, மாப்பிள்ள வந்து அந்த தளக்கணும், அந்த மஞ்சள் துணியை திறந்தால் பெண் நேரடியா மாப்பிள்ளைய பார்ப்பாள், மாப்பிள்ளைய பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிப்பான். இது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கமா. நேரம் இந்த கருடன் என்ன பண்றாருன்னா அந்த கூடையோட எடுத்துட்டு வந்துடுறாரு, எந்த கூடையில பெண்ணை உட்கார வச்சு மஞ்சள் துணியால போட்டிருக்காளோ அந்த கூடையை எடுத்துட்டு வந்து நேரம் அந்த பிச்சைக்காரனுக்கு எதிரே வச்சு லட்டு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்றார். லட்டு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்ன உடனேவே அவன் திறந்து பார்க்கிறான், திறந்து பார்த்தால் அழகான பெண் இல்லையா, சாட்சாத் மகாலட்சுமி போல இருக்க பெண், இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியாம இவன் திகச்சு போய் நிக்கிறான் அந்த பிச்சைக்காரன். அப்போ அந்த பெண் என்ன பண்றாளா, சாஸ்திரம் தெரிஞ்சவள் அந்த பெண், அந்த பெண் என்ன பண்றாளா, இப்பேற்பட்ட ஒருத்த நமக்கு கணவனா வந்திருக்கானே, நாம யாரோ ராஜா தானே நம்ம கணவனா வரப்போறான்னு நினைச்சோம்னு நினைச்சுட்டு இவளை பார்க்கிறான், என்ன பண்றது, இந்த சமயத்துல யார் நம்மளை திறந்து பார்க்கிறாளோ அவள்தான் நம்ம கணவன் சொல்லியிருக்க அப்படின்னால, இவன் தான் நம்மளை திறந்து பார்த்துட்டா, அதனால இவன் தான் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டாளாம். தன் கையில இருக்கக்கூடிய மாலையை அந்த கணவனுக்கு போட்டா, அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டா, பிச்சைக்காரனையும் மாலையிட சொன்னாலாம், அவனும் மகாராணி சொன்னாலும் மாலை எடுத்துட்டானான். இதை தெரிஞ்ச இந்த மகாவிஷ்ணு வைகுண்டத்துல சிரிக்கிறான், சிரிச்ச உடனே ஏன் சிரிக்கிறீங்கன்னா, நீ அழகா எடுத்துன்னு வந்து ஒரு காரியம் பண்ணியே கருடனை போய் நியமிச்சு அந்த காரியத்துக்காக பாரு, அவன் என்ன பண்ணான் பாரு அப்படின்னா, என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தோடனே மகாலட்சுமியே வந்து பார்க்கிறாரா, மகாலட்சுமி வந்து பார்த்தா இவா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டான். ஆக்ஷாதாக நாமும் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னா நமக்கு பாகவத்தால் கைங்கரியம் பண்ணுவா, பெருமாளுக்கு பரிவாரத்தோடு இருக்கக்கூடியவாள் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னா, நமக்கு கெட்டதே இருந்தாலும் கூட நாம போய் சண்டாதி ஜோரபாலத்தியோ நமகான்னு சொன்னாலும் அன்னைக்கு பெருமாளுடைய கதவு திறக்கலன்னா கூட நமக்கு திறந்து சேவை பண்ணி வைப்பாரு அர்ச்சகர். அந்த மாதிரி ஒரு காரியத்தை யார் பண்ணி வைப்பா அப்படின்னா, இந்த பரம பாகவதாவுகள் பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடியவாள் பண்ணுவான். அப்படி இந்த கதையிலன்னு தெரிகிற விஷயம் அப்படின்னா, துவாரபாலகர்களையும் கருப்மானியம் பிரார்த்தித்தால் பகவானை பார்க்க உடனே அனுமதியானது கிடைக்கும் இல்லையா, அந்த மனோபாவம் நமக்கு வரும். இதைத்தான் ஆண்டால் நமக்கு இந்த பாசுரத்தினால சிக்ஷிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இத ஆச்சாரியர்கள் இடத்துலயும் நாம கொண்டு போகலாம் இந்த அர்த்தத்தை. எப்படி கோவில் சம்பந்தமாக நாம பார்த்தோமோ அதே மாதிரி நாயகநாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் தாப்பானேன்னு ஆச்சாரியர் இடத்துலயும் பார்க்கலாம் அப்படின்னா. ஆச்சாரியர் என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கலாம் இல்ல, கடவுள் திருவாக்க திறந்து நமக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறார். நம்ம இருதரமா ஞானத்துன்னு நாம அஜ்ஞானத்துல இருந்தாலும் கூட நமக்கு நல்ல விஷயத்தையே சொல்லிக் கொடுக்கிறபடினால, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறபடினால எம்பெருமானுடைய ஒரு சேர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குற ஆச்சாரியர். அப்படி ஆயர் திருமியரோமுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை, எங்களுக்கு குணப்பூர்த்தி இல்லை அப்படின்றத போய் நம்ம ஆச்சாரியன்ட்ட பிரார்த்திக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் மகா தண்டமாக நான் இருந்துட்டு இருக்கேன், மகா தண்டமா இருக்கிறபடினால எனக்கு நீங்க தான் வந்து எங்களை என்ன மேல் நோக்கி அழைச்சிட்டு போகணும்னு நம்ம ஆச்சாரியன்ட்ட போய் பிரார்த்திக்கணும். அப்படி இல்லாம அவங்க அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒண்ணு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, நானே வாசிக்கிறேன், நடுவு நடுவு எங்க டவுட் வருது அவங்க கேக்குறாங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே தெரியும் பிரார்த்தித்தால் அவர் நமக்கு பூர்ணமா உபதேசம் பண்ணுவார். அதனால இந்த திருப்பாவையுடைய 30 பாத்திரம் பார்த்தால் 32 பிரம்ம விஜயம் சொல்லக்கூடிய பாத்திரங்கள் இல்லையா. அப்படி இந்த பாத்திரத்துல உபகோசல பிரம்ம வித்தியை சொல்லக்கூடிய பாத்திரம் இந்த பாத்திரம். அதனால ஆச்சாரியர் இட்ட வழக்கா நாம இருக்கணும், ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணணும், அந்த உபதேசத்தை பெற்றுக்கிறவாளா நாம இருக்கணும். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபுரனுடைய கோயில் காப்பான அப்படின்னு இப்படி இந்த பாத்திரத்தினால என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி சாஸ்திரார்த்தமான விஷயங்களை நமக்கு ஆண்டாள் தெரிவித்தான். அப்படி அப்பேற்பட்ட ஒசந்ததான பாத்திரம் இந்த பாத்திரம். இந்த பாசுரத்தை மறுபடியும் ஒரு முறை தெரிவிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ் திறவாய் ஆயர் சிறுநீர் உமக்கு, அரைபறை மாயன் மணிவன் நன்னலே வாய் நிறந்தான், சுயோமாய் வந்தோம் துணிநிலப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேர நிலைக்கிறவும் நீ கேளுவரம்பாவாய். சதமுகமணிநீலா சாரு ஹல்காரஸ்தா சனபர நமிதாங்கிரி சாந்திர வாத்தல்ய சிந்து அழக விநிகிதாபித்ரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி யோதா விட்டுமஜானா, நவாசுதேவா பரமஸ்தி மங்களம், நவாசுதேவா பரமஸ்தி பாவனம், நவாசுதேவா பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீதீ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீவதன ஜீவ பாதுகா சேவக ஸ்ரீமண பிடம வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால ஹேதீந்திர மகாதேசிகாய நமஹம்.